காட்சிலம்பே காணனமைனே, காட்டு நாவல் காப்பழுத்தே நீ வருகில்லே. கனவு நிறச்சி ஞானின் சிறகு நினைச்சி கலியில் ஒளிச்சி ஞானி காடாகே. காடணியும் காட்சிலம்பே காணனமைனே, காட்டு நாவல் காவழுத்தே நீ வருகில்லே. ோடும் குன்னி மணி என்னது போலே நான் மனமாடிடாம் பெண்ணே. குன்னிறங்கும் செம்முகில் சோப்பும் மந்திக்கெத்தும் மண்ணும் தணுப்பும் ஓமனகள் குடிலில் காட்சிலம்பே காணனமைனே, காட்டு நாவல் காவழுத்தே நீ வருகில்லே. காலம் வந்து கழிஞ்சே சாந்தும் பொட்டும் வளையும் வேண்டேடி கிளியே. காட்சிலம்பே காணனமைனே, காட்டு நாவல் காவழுத்தே நீ வருகின்றே.